நேயர்கள் கேட்கவிருப்பது மான்புகழ் நிறைந்த மாதம் மொஹரம் சிறப்பு நிகழ்ச்சி. மொஹரம் சிறப்பு குறித்து நாகூர் ஏழு லெப்பை மஸ்ஜித் இமாம் எம் கே முகமது காசிம் அவர்கள் தரும் செய்தி. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நேயர்களே, யுகங்கள் எத்தனை உருண்டாலும் மனித சமுதாயம் மறக்க முடியாத மகத்தானதொரு நாள் இன்றைய மொஹர்ரம் பிறை 10வது ஆஷூரா நாள் என்னும் சிறந்த நாளாகும். மனித சமுதாயம் படைக்கப்பட்டது முதலே இது மிக சிறந்த நாளாக கருதப்படுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முதன் முதலாக உலகத்தில் மழையை பொழிய செய்தது மொஹர்ரம் பிறை 10வது நாள் தான். ஹஜ்ரத் ஆதம் அலை சலாத்து வலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்றுக்கொண்டது இந்த மொஹர்ரம் பிறை 10வது நாள்தான். ஹஜ்ரத் யூனுஸ் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடலடியில் மீன் வயிற்றில் 40 நாட்களாக இருந்து தரைப்பகுதிக்கு வெளியே வந்தது இந்த மொஹர்ரம் 10வது நாள்தான். ஹஜ்ரத் தாவூத் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அங்கீகாரம் செய்தது இந்த மொஹர்ரம் பிறை 10வது நாள்தான். இப்ராஹிம் நபியின் தேக்குமர திரேகத்தை தீக்கரையாக்கி தாக்குவேன் என்று திட்டமிட்டு நம்ருது மிக பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம் ஏற்பாடு செய்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசி அந்த நெருப்பு அவர்களை சுடுகின்ற பொறுப்பை இழந்து இப்ராஹிம் அலை சலாம் சுகமாக நெருப்பை விட்டு வெளியே வந்த அணுத புனிதமிக்க நாள் இந்த மொஹர்ரம் 10வது நாள் தான். ஹஜ்ரத் யூசுப் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்லாண்டுகளாக சிறையிலிருந்து அநியாயகமாக அடைக்கப்பட்ட அவர்கள் சிறை மீண்டது இந்த மொஹர்ரம் 10வது நாள் தான். ஹஜ்ரத் அய்யூப் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிரமப்படுத்துகின்ற நோயை விட்டு முழுமையாக நிவாரணம் பெற்று சிறந்தது இந்த நாள்தான். ஹஜ்ரத் மூசா அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌனுடையவும் அவனுடைய கூட்டத்தார்களுடையவும் கொடுமையிலிருந்து மூசா அலை சலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் விடுதலை அடைந்தது இந்த மொஹர்ரம் பிறை 10வது நாள்தான். இப்படி மொஹர்ரம் பிறை 10வது ஆஷூரா நாள் என்னும் இந்த நாளுக்கு தனிப்பெரும் சிறப்புகள் உள்ளன. அதுபோல் இருலோக சர்தார் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குளம் தலைக்க வந்த கோமகன் அழகில் சிறந்த பெருமகன் அவர்களது புதல்வி ஃபாத்திமா பெற்றெடுத்த அன்பு புதல்வர் தியாகச் செம்மல் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலா என்னும் களத்திலே பொழுது கலந்த மண்ணிலே புரட்டி எடுக்கப்பட்ட சோக நினைவு தாங்கிய நாளும் இந்த மொஹர்ரம் ஆஷூரா நாள்தான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த மொஹர்ரம் நாள் ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கர்பலா களத்தில் இஸ்லாத்தை காப்பதற்காகவும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அநீதியின் மண்டையிலே ஓங்கி மரண அடி கொடுத்து குடியரசு தலைப்பதற்காகவும் ஓங்கி குரல் கொடுத்து இந்த உலகத்தில் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்காக ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒட்டுமொத்தமாக தன்னுடைய குடும்பத்தார்களையே தியாகம் செய்த உலக வரலாறு மறக்க முடியாத மகத்தான ஒரு நாள் இன்றைய மொஹர்ரம் பிறை 10வது நாள்தான். மொஹர்ரம் ஆஷூரா எனும் இன்றைய 10வது நாளில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு திருப்பேரர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலாவுடைய நிகழ்ச்சியை சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷவுனுஹு தஆலா ஒருமுறை நிழற்படமாக பிற்காலத்தில் நடக்கப் போகின்ற இந்த நிகழ்ச்சியை எடுத்து காட்டினான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கடைசி வயதிலே தள்ளாத வயதில் பெற்றெடுத்த ஹஜ்ரத் இஸ்மாயில் நபியை பொல்லாத கனவின் மூலம் அறுத்து பலியிடுவதற்கு திட்டமிட்டு கடைசியில் அந்த அன்பு மகன் இஸ்மாயிலை அல்லாஹு ஜல்ல ஷவுனுஹு தஆலா அறுக்க விடாமல் காப்பாற்றிய நிகழ்ச்சி நமக்கெல்லாம் தெரியும். அப்போது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு ஜல்ல ஷவுனுஹு தஆலா சொன்னான், நண்பர் இப்ராஹிமே, உமது மகன் இஸ்மாயிலை நான் காத்ததற்கு காரணம் அவரிலே நூரே முஹம்மதியா என்ற பிற்காலத்தில் தோன்றவிருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி இலங்கிக் கொண்டிருப்பதனால்தான் என்று அல்லாஹு ஜல்ல ஷவுனுஹு தஆலா கூறி மேலும் இப்ராஹிம் நபியின் கண்களை மறைத்து கொண்டிருந்த எதிர்கால திரையை இறைவன் நீக்கினான். அங்கே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ட அற்புத காட்சி சுபஹானல்லாஹ், வாழ்வழித்த வல்லல், வளம் தந்த கொண்டல், நலம் நல்கிய அண்ணல் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீற்றிருக்கின்றார்கள். அவர்கள் அருகாமையில் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்த புதல்வி பெண்குலத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் ஹஜ்ரத் இமாம் ஹசன், ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர்களும் வீற்றிருக்கின்றார்கள். அப்போது எல்லாம் வல்ல இறைவன் இப்ராஹிம் நபியை பார்த்து சொன்னான், அருமை நண்பரே இப்ராஹிமே, இவர்களெல்லாம் உங்கள் அருமந்த திருமகன், அழகில் சிறந்த பெருமகன் இஸ்மாயிலுடைய வழித்தோன்றர்கள் ஆவர் என்பதை நீங்கள் புரியுங்கள் என்றான். அந்த காட்சியை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காணும்போது, அக்காட்சியில் கோமா நபியின் குளம் தலைக்கு வந்த கோமகள், ஹஜரத் ஃபாத்திமா நாயகின் புதல்வர், தியாகிகளின் முதல்வர் ஹஜரத் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெகுவாக கவர்ந்து விட்டார்கள். உடனே இவர் யார் என்று அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வினவினார்கள். இவர் உங்கள் மகன் இஸ்மாயிலின் உயர் குலத்தில் உதிக்கவிருக்கின்ற உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர் ஹுசைன் ஆவார் என்று அல்லாஹு ஜல்ல ஸௌனஹு தஆலா பதிலளித்தான். அப்படியா, இவரை நான் பெற்ற திருமகன் இஸ்மாயிலை விட அதிகம் நேசிக்கிறேன் என்று தன்னலி வல்லல் தியாகச் செம்மல் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்போது அல்லாஹ்விடத்தில் கூறினார்கள். அதற்கு அல்லாஹு ஜல்ல ஸௌனஹு தஆலா, உங்களது செல்லப்பிள்ளை இஸ்மாயிலின் பலிக்கு பதிலாக ஹுசேனின் பலியை கர்பலா களத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுகிறேன், விரும்புகிறேன் என்று சொன்னான். அத்துடன் திரை மூடியது. அராஜகத்தின் மண்டையிலே மரண அடி கொடுத்து ஜனநாயகத்தை காப்பதற்காக ஓங்கி குரல் கொடுத்த தியாக திருவிளக்கு, கோமா நபியின் குலவிளக்கு ஹஜரத் இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா களத்திலே புழுதி கலந்த மண்ணிலே புரட்டி எடுக்கப்பட்டு தலை வேறும் உடல் வேறுமாக துண்டாடப்பட்டார்கள். மொத்தத்தில் கர்பலா இரத்தத்தில் மிதந்தது. தலை தனியாக துண்டாடப்பட்ட அவர்களுடைய உடலிலே நூற்றுக்கணக்கான குதிரைகள் ஏற்றி அவர்களது புனித உடல் சிதைக்கப்பட்டது. இந்த கர்பலா யுத்தம் ஹிஜ்ரி 61 முஹர்ரம் பிறை 10 அன்று நடந்தது. ஹஜரத் இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய உயிரை கர்பலா களத்திலே தியாகம் செய்தார்கள். இதைத்தான் எல்லாம் வல்ல இறைவன் சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது பெருமானார் அவர்களுடைய வாழ்விலிருந்து 3500 ஆண்டுகள், இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலிருந்து சுமார் 5000 ஆண்டுகளாகும். ஆக 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது தோழர் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஸௌனஹு தஆலா நான் மேலே சொன்ன நிகழ்ச்சியை இறைவன் எடுத்து காட்டினான். இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரப்பிள்ளைகள். தங்களது அந்த பேரப்பிள்ளைகளை பற்றி பெருமானார் தன்னுடைய அல்லிவாய் திறந்து ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். ஹுமார் ஐஹானையமன துன்யா, அவ்விருவரும் இந்த உலகத்தில் எனக்கு வழங்கப்பட்ட சுவன தென்றல் ஆவர் என்றார்கள். எனவே அவ்விருவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி முத்தம் சொரிந்து முகர்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் சொன்னார்கள், அரஃபா நாளிலே ஒட்டகத்திலே அமர்ந்து கஸ்வா என்னும் தன்னுடைய ஒட்டகத்தில் அமர்ந்தபடி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, நிச்சயமாக நான் உங்களிடத்தில் சில விஷயங்களை விட்டுச் செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் வழி தவறி போக மாட்டீர்கள். அவை இரண்டு, ஒன்று அல்லாஹுவின் வேதம், மற்றொன்று எனது குடும்பத்தார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது குமுதவாய் திறந்து கூறிய இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே ஹஜரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவரிடமிருந்து வாங்கி தந்த திருக்குரானை நாம் எப்படி மரியாதை செலுத்தினால் நேர்வழி பெறுமோ, அதுபோல் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நாம் உரிய மரியாதை செலுத்தினால், அவர்கள் சொல்படி நாம் நடந்தால், நிச்சயமாக நேர்வழியிலே மனித சமுதாயத்தின் மிக சிறந்தவர்களாக நாம் வாழ்வோம், மனித நேயத்துடன் இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ முடியும் என்ற மாபெரும் உண்மை கருத்தை ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சொன்ன ஹதீஸிலே தந்தார்கள். ஒருமுறை பெருமானார் அவர்களுடைய இரண்டு திருப்பேரர்கள் ஹஜரத் இமாம் ஹசன் ஹுசேன் ஆகிய இரண்டு நபர்களும் சிறுவயது பாலகர்களாக இருக்கும்போது இருவரும் தத்தமது பலகையில் சில அரபி சொற்களை எழுதினார்கள். அப்படி எழுதி முடித்த இருவரும் ஒருவரவரை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய எழுத்து எவ்வளோ அழகாக இருக்கிறது அண்ணா என்று தம்பி ஹுசைன் ஹசனை பார்த்து சொன்னார். தம்பி, என்னுடைய எழுத்தை பார் என்று ஹசன் தம்பி ஹுசைனை பார்த்து சொல்லி இருவரும் தத்தமது எழுத்துக்கள் தான் அழகாய் உள்ளன என்று பெருமைப்பட்டு கொண்டார்கள். சரி, இதற்கு முடிவுதான் என்ன என்று இருவரும் தங்களுடைய தந்தை ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகி, எங்கள் இருவரின் எழுத்துக்களில் எவரது எழுத்து மிக சிறந்தது கூறுங்கள் என்று கேட்டபோது, அவர்கள் அந்த இரண்டு பலகைகளையும் பார்த்துவிட்டு சொன்னார்கள், இது பற்றி நான் தீர்ப்பு சொல்வதற்கில்லை, உங்களுடைய தாய் ஃபாத்திமா இடத்தில் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா அவர்களிடத்தில் வந்தார்கள். அந்த இருவரும் தாய் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அந்த பலகைகளை பார்த்துவிட்டு, இது பற்றி விளக்கம் சொல்ல என்னுடைய தந்தையும் உங்கள் பாட்டனாருமாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று அங்கே அனுப்பி வைத்தார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு பலகைகளையும் பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், சற்று பொறுங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரட்டும், அவர்களிடத்தில் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னார்கள். சிறிது நேரம் சென்றது. ஹஜரத் வானவர்க்கோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் விஜயம் செய்தார்கள். அவர்களிடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பலகைகளையும் காட்டி, இரண்டு எழுத்துக்களில் எது சிறந்தது என்று கேட்டபோது, இதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, அல்லாஹு ஜல்ல ஷவ்னு வத்தாலா பதில் சொல்வான், வஹி வரட்டும் என்று கூறி முடித்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சிறிது நேரத்தில் இறைவனிடமிருந்து உத்தரவு வந்தது. எல்லாம் வல்ல இறைவன் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து உத்தரவிட்டான், ஜிப்ரீலே, சொர்க்கத்திலே ஆப்பிள் பழத்தை ஒன்று நான் தாங்கள் கொண்டு செல்லுங்கள், உயரத்திலிருந்து இரண்டு பலகைகளை நோக்கி தாங்கள் போடுங்கள், எந்த பலகையிலே இந்த பழம் சென்று நிற்கிறதோ அதுதான் அந்த எழுத்துக்கள் மற்றதை விட மிக சிறந்தது என்று அல்லாஹு ஜல்ல ஷவ்னு வத்தாலா சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவ்வாறு செய்ய விண்ணிலிருந்து வீசப்பட்ட அந்த ஆப்பிள் பழம் இரண்டு துண்டாக பிளந்து இரண்டு பலகைகளுமே சென்று அந்த ஆப்பிளம் நின்றது. அப்போ இதிலிருந்து தெரிகிறது, ஹஜரத் ஹசன் ஹுசைன் ஆகிய இருவர்களும் அல்லாஹுக்கு பிரிய மிக பிரியமானவர்கள். இருவரை விட எவரும் சிறந்தவர் என்று நாம் சொல்ல முடியாது, இருவருமே மிக சிறந்தவர்கள். ஒருமுறை ஹஜரத் பாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜரத் ஹசன் ஹுசைன் ஆகிய இருவர்களையும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு சென்று, அன்பு தந்தை அவர்களே, உங்களுடைய இந்த இரண்டு பேரப்பிள்ளைகளுக்கும் எதையாவது கொடுங்கள் என்று சொன்னபோது, இருவரையும் நோட்டமிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூத்தவர் ஹஜரத் ஹசன் அவர்களுக்கு நான் என்னுடைய இல்மை கல்வியை வழங்கினேன், இளையவர் ஹுசைன் அவர்களுக்கு என்னுடைய வீரத்தை வழங்கினேன் என்று சொன்னார்கள். இதனுடைய இந்த வீரத்தை வழங்கினேன் என்ற அந்த ஒப்பற்ற தத்துவத்தின் விளைவை நாம் கர்பலாவிலே பார்த்தோம். ஹஜரத் முஆவியா அவர்களுக்கு பின்னர் அநியாயக்காரர் இஸ்லாமிய ஒழுக்கமில்லாத யசீத் ஆட்சிக்கு வந்தபோது, அவருக்கு ஓட்டு போடுவதற்காக பயல் செய்து கொடுப்பதற்காக மதீனத்து அதிகாரியை ஹஜரத் ஹுசேன் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்த போது, இஸ்லாமிய ஒழுக்கமில்லாத நல்ல சிறந்த பண்பாடு இல்லாத நாகரிகத்தை அறியாத பாவியாக இருக்கின்ற எஜீதிற்கு நான் ஓட்டு போட முடியாது, பயாத்து செய்ய முடியாது என்று துணிச்சலாக ஹஜரத் இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறிய காரணத்தினால்தான் கர்பலா களத்திலே அவர்களை வெட்டி சாய்க்க வேண்டிய நிலையே பின்னால் ஏற்பட்டது. ஆக உயிரே போனாலும் சரி, சத்தியத்திற்காக குரல் கொடுப்பேன் என்பதிலே தளராமல் இறுதி வரை உறுதியாக நின்றவர்கள் ஹஜரத் இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை மேற்கண்ட ஹதீத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்கின்றோம். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணிலே உதிக்கின்ற தன் நிலவாக தோன்றினார்கள். எங்கே வா வா என்று வரவேற்போர் இருந்த இடத்திலா? இல்லை, இரக்கமற்று அரக்கமனம் படைத்தவர்கள் வாழ்ந்த காலத்திலே, இரும்பு இதயம் கொண்டு கல்லாலும் முள்ளாலும் சொல்லாலும் வாளாலும் இன்னல்களும் இடுக்கண்களும் தருவோர் வாழ்ந்த மக்கள் மத்தியில் தோன்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகளில் உலகம் முழுவதுக்கும் ஒளி தருவோராய் அன்பையும் அறத்தையும் போதிப்போராய் ஆக்கிவிட்டார்கள். மொத்தம் 63 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நபித்துவம் கிடைத்த 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்களுடைய பொது வாழ்க்கை தொடங்கியது. 63வது வயதில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறைந்தார்கள். ஆக 23 ஆண்டுகளில் உலகம் முழுவதுக்கும் தன்னுடைய மகத்தான சேவையை செய்ததற்கு அடிப்படை காரணம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உண்மை, நீதி, நியாயம், நேர்மை, மனித நேயம், இது மொத்தத்தில் அவர்களிடத்தில் குடிகொண்டிருந்தன. இந்த நியாயங்கள் தர்மங்கள் அனைத்தும் அவர்களுடைய பேரர் இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமும் இருந்தது என்பதை கர்பலா களத்தினுடைய மற்றொரு நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்பலா களத்திலே ஒரு சில ஆதரவாளர்களுடன் நின்றிருந்த இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திடீரென எங்கிருந்தோ ஒட்டுமொத்தமான எண்ணிக்கையில் அலையலையாய் வந்து குவிந்த எதிரிகளுடைய படை தாக்கிய போது, ஒரு ஜின் மிகப்பெரிய ராட்சத உருவத்திலே கருத்த நிறத்திலே பெருத்த உருவத்திலே வந்து இமாம் ஹுசேன் அவர்களை பார்த்து சொன்னது, இமாம் ஹுசேன் அவர்களே, நான் உங்களுடைய தந்தை ஹஜரத் அலி அவர்களுடைய சீடன். இந்த உலகத்தில் இன்ன காட்டிலே இன்ன இடத்திலே நான் குடியிருக்கின்றேன். உங்கள் மீதும் உங்கள் தந்தை இமாம் அலி அவர்கள் மீதும் அளப்பரிய பிரியத்தை நான் வைத்திருக்கிறேன். இப்போது உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை என்னால் கண்டு சகிக்க முடியவில்லை. சொல்லுங்கள், இதோ உங்களை சுற்றிலும் நிற்கின்ற இந்த எதிரிகள் அனைத்து நபர்களையும் ஒட்டுமொத்தத்தில் தூக்கி தரையிலே அடித்து துவம்சம் செய்து விடுகின்றேன் என்று தன்னுடைய ராட்சத உருவத்தை சுட்டி காட்டிய அந்த ஜின் ஹஜரத் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கூறிய போது, இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வேண்டேன் வேண்டேன், அப்படியெல்லாம் செய்வதற்கு உன்னிடத்தில் நான் வேண்டமாட்டேன். ஏனென்றால் எங்களுடைய பாட்டனார் தாயிஃப் நகரத்திலே சத்திய சன்மார்க்க பிரச்சாரம் செய்தபோது அங்கிருந்த மனிதர்கள் கல்லாலும் முள்ளாலும் அவர்களை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். அவர்களுடைய உடலிலிருந்து இரத்தம் கீழே வழிந்தது. அந்த நேரத்தில் வானவர்கோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், நபிய நாயகமே, உத்தரவிடுங்கள், இந்த தாயிஃப் நகரத்தின் இரண்டு மருங்கிலும் இருக்கின்ற மலையை தூக்கி இந்த மக்களுடைய தலையிலே போட்டு இவர்களை எல்லாம் துவம்சம் செய்கிறேன் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களை நாசப்படுத்துவதற்காக, ஒட்டுமொத்தமாக அவர்களை தீர்த்து வைப்பதற்காக நான் அனுப்பி வைக்கப்பட்டவன் அல்ல. அகில உலகத்திற்கும் அருள் வழிகாட்டியாக, இரக்கம் நிறைந்தவனாக இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இந்த மக்கள் என்னை அடித்தாலும் பரவாயில்லை, இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியாவது என்னை மதிப்பார்கள், என்னுடைய சத்திய மார்க்கத்தை பின்பற்றுவார்கள். எனவே ஜிப்ரீலே, இவர்களை தாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், வேதனை செய்ய வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். தாயிஃப் நகரத்தில் என்னுடைய பாட்டனார் ஜிப்ரீலை பார்த்து எந்த வசனங்களை சொன்னார்களோ அதே வசனத்தை, ஓ ஜின்னே, உன்னிடத்தில் நான் சொல்கிறேன், நீ என்னிடத்தில் வந்து இந்த மக்களையெல்லாம் அழிக்கப் போகிறேன், உத்தரவிடுங்கள் என்று கேட்டதற்கு மிக நன்றி. ஆனால் நீ இவர்களில் யாரையும் அழிக்கக்கூடாது, இவர்கள் மீது இறைவன் கருணை செய்யட்டும், இல்லையேல் என்னை தண்டித்து இவர்களை இறைவன் அவனுடைய நாட்டப்படி எப்படியும் நடத்தி கொள்ளட்டும், ஆனால் நான் இவர்களை நீ அழிப்பதற்கு உதவி செய்ய மாட்டேன் என்று ஹதரத் இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகின்ற அந்த கடைசி நேரத்திலும் ஜின்னுக்கு இப்படி சொன்னது அவர்களது மிகப்பெரிய இரக்கத்தையும் மனிதர்கள் மீது காட்டிய அன்பையும் அது காட்டுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலே வாழ்கின்ற அத்துணை உயிரினங்கள் மீதும் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், நீங்கள் அப்படி இரக்கம் காட்டினால் வானத்திலே இருக்கின்ற இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்னார்கள். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம், பூமியிலே வாழ்கின்ற உயிரினங்கள் அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னால், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இறைவனுடைய படைப்புகள். அந்த படைப்புகள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அப்படி இரக்கம் காட்டினால் விண்ணிலே இருக்கின்ற இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல, பசித்தோர்களுக்கு நம்மால் இயன்றவரை உணவு கொடுக்க வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்தில் புனித ஆஷூரா நாளில் ஏழைகளுக்கு நாம் அன்னதானம் செய்ய வேண்டும். ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வழங்க வேண்டும். இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடையும் முன்போந்த நபிமார்களுடைய நினைவையும் போற்றுகின்ற இந்த முஹர்ரம் 10வது நாளில் நாம் நஃபிலான நோன்பிருக்க வேண்டும். 9வது நாளும் சேர்த்து நோன்பிருந்தால் மிக சிறப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல, நோன்பிருந்து இறைவனிடத்தில் இமாம் ஹுசேன் அவர்களுக்கும் மற்றும் நபிமார்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அவர்களுடைய திருப்பொருட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் சுத்தமாக அமைவதற்கு இறைவனிடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு இமாம் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவை போற்றுகிறோம் என்ற பெயரில் ஆயுதங்களால், கம்பால், சாட்டையால் தன்னுடைய உடலை அடித்து இரத்தத்தை சிந்தி காயப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே வருத்தப்படுத்திக் கொள்கின்றார்கள். இது சமயத்தில் உயிரே போகுவதற்கும் கூட காரணமாக அமைது அது தற்கொலையாக கூட ஆகலாம். இதுபோன்ற செயல்களை ஆதரிக்கவில்லை இஸ்லாம், இதை சொல்லவும் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷவுன் ஹோத்தாலா இந்த புனிதமிக்க நாளில் நோன்பிருந்து இறைவனிடத்தில் நெருக்கமான அவனது அருளை பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக.